ராமம் லக்ஷ்மண பூர்வஜம் ரகுவரம் சீதாபதிம் சுந்தரம் காகுத்சம் கருணார்ணவம் குணநிதிம் விப்ரப்ரியம் தார்மேகம் காகுத்சம் கருணார்ணவம் குணநிதிம் விப்ரப்ரியம் தார்மிகம் காகுத்சம் கருணார்ணவம் குணநிதிம் விப்ரப்ரியம் தார்மிகம் ராஜேந்திரம் சத்யசந்தம் தசரததனயம் ஷாமலம் சாந்தமூர்த்திம் ராஜேந்திரம் சத்யசந்தம் தசரததனயம் ஷாமலம் சாந்தமூர்த்திம் ராஜேந்திரம் சத்யசந்தம் தசரததனயம் ఆర్తిం తిలకం రాఘవం రావణారిం వందే లోకాభిరామం రఘుకుల తిలకం రాఘవం రావణారిం మల్లి నోడలు రామ All right.